Bağışa, bağışa. பாஷா பாரு பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு பகை நடுங்கும் படைய பாரு கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா